14வது நாளுக்கான தியானம். உயர்ந்த அனுபவம். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும், மோசேக்கு ஒரு கூடாரமும், எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். மத்தேயு 17:4. இயேசு கிறிஸ்துவும் அவருடன் பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகிய 3 சீஷர்களும் மறுரூப மலையிலிருந்து அப்போதுதான் இறங்கி வந்திருந்தார்கள். அந்த அனுபவம் இன்னும் அவர்கள் இருதயத்தில் இருந்து அகலாதிருந்தது. மோசேயும் எலியாவும் அங்கு இயேசுடன் பேசிக் கொண்டிருந்ததை நேரில் அந்த சீஷர்கள் பார்த்திருந்தனர். இயேசுவின் முகம் சூரியனை போல பிரகாசித்திருப்பதை நேரில் கண்டிருந்தனர். ஆஹா, என்ன ஒரு உன்னத அனுபவம் அது! அதிலே அப்படியே இருந்து விட்டால் எத்தனை நலமாயிருக்கும் என்று யோசித்தபடியே அவர்கள் அந்த நினைப்புடனே கீழே இறங்கி வந்து கொண்டிருந்தனர். அவர்கள் இப்படி இறங்கி ஜனங்களிடத்தில் வரும்போது நிஜ வாழ்க்கையின் பிரச்சனைகளை சந்திக்க நேர்ந்தது. ஒவ்வொரு மலை அனுபவத்திற்கு பிறகும் நிச்சயமாக ஒரு பள்ளத்தாக்கின் அனுபவம் இருக்கத்தான் செய்கிறது. ஒருவேளை ஒரு அருமையான நற்செய்தி கூட்டத்திற்கு சென்று அங்கு பிரசங்கியாரின் பிரசங்கத்தையும் தேனிலும் இனிதான பாடல்களையும் கேட்டுவிட்டு வீடு வந்து சேரும்போது, ஒருவேளை நாம் நிஜ வாழ்க்கையின் நிஜங்களை உணரும்போது, அட, இதுதான் உண்மையான வாழ்க்கை என்று நினைக்க தோன்றும். அப்படியே அந்த கூட்டங்களிலேயே இருந்தால் எத்தனை சந்தோஷம், எத்தனை சமாதானம்! ஆனால் நாம் வாழப்போவது, யதார்த்தமாய் இருக்கப்போவது நாம் வாழப்போகிற வாழ்க்கை தான், நாம் சந்திக்க இருக்கிற பிரச்சனைகளை தான். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, அவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்தது. மத்தேயு 3:16-17. இயேசு கிறிஸ்து நினைத்திருக்கலாம், பிதாவுடனும் பரிசுத்த ஆவியானவருடனும் இருக்கும் இந்த அனுபவம் அல்லவா, ஐக்கியம் அல்லவா நான் பரலோகத்தில் கொண்டிருந்தேன் என்று. ஆனால் அந்த உன்னத அனுபவத்திற்கு பின் உடனே அவர் சாத்தானுடைய சோதனையை சந்திக்க வேண்டியிருந்தது. உயர உன்னதமான அனுபவத்திற்கு பிறகு பள்ளத்தாக்கை போன்ற நம்மை திணற வைக்கும் சோதனைகள் நமக்காக காத்திருக்கலாம். கிறிஸ்து சாத்தானை வேத வார்த்தைகளால் ஜெயித்தார். மறுரூப மலையிலிருந்து கீழே இறங்கி வந்தபோது சீஷர்களுக்கு சந்திர ரோகியாய் தவிக்கும் அந்த மகனுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து அவனை கொண்டு வர செய்து அவனில் இருந்த பிசாசை அதட்டினார். அது உடனே அவனை விட்டு அகன்றது. இயேசு கிறிஸ்து உன்னத அனுபவத்திற்கு பின்வரும் பள்ளத்தாக்கை போன்ற சோதனைகளையும் பிரச்சனைகளையும் எளிதாய் சந்தித்தார். பிரச்சனைகளை தீர்த்து வைத்தார். நாமும் எப்போதும் உயர உன்னதமான அனுபவங்களிலேயே இருந்துவிட முடியாது. கீழே பள்ளத்தாக்கை போன்ற சோதனைகளையும் பிரச்சனைகளையும் சந்திக்கத்தான் வேண்டும். அதில்தான் நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிதலையும் அவர் மேல் சார்ந்து ஜீவிக்கிற ஜீவியத்தையும் பெற்றுக்கொள்கிறோம். அவரில் அதிகமாய் அன்பு கூர்ந்து வாழ கற்றுக்கொள்கிறோம். நாம் கண்டு அல்ல, காணாமல் அவரை விசுவாசிக்கிறவர்கள் நாம் தான் அதிக பாக்கியவான்கள். நம்மை ஊக்குவிக்க தேவன் அவ்வப்போது அருமையான வெளிப்பாடுகளையும் தரிசனங்களையும் அனுபவங்களையும் தருகிறார். ஆனால் அதிலேயே நாம் நின்றுவிடக்கூடாது, நின்றுவிட முடியாது. பள்ளத்தாக்கின் அனுபவத்தினோட செல்லும் போது தேவன் நம்மோடு கூட இருப்பதை உணர்ந்து அவரில் கழிகோர்ந்து ஜெயம் பெற்று வாழும் வாழ்க்கையே உன்னதமான வாழ்க்கையாகும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேர் பற்றாது. ஏசாயா 43:2 வாக்குத்தத்த தேவன் நம் ஆறுகளை போன்ற பிரச்சனைகளிலும் அக்னி போன்ற அனுபவங்களிலும் நம்மோடு இருக்கும்போது நாம் பள்ளத்தாக்கின் அனுபவத்திலும் களிப்போடு கடந்து வர அவர் உதவி செய்வார். ஏனெனில் ஆறுகளை கடக்கும் போது அவர் படகாய் வந்துவிடுவார். அக்னியில் இருக்கும்போது 4வது ஆளாக அவர் வந்து அக்னியின் வாசம் கூட நம்மீது வீசாதபடி வெளியே பத்திரமாய் கொண்டு வருவார். லேலுயா. ஒரு நாள் இயேசு கிறிஸ்து வருவார். அவர் நம்முடைய கண்ணீரை துடைப்பார். பள்ளத்தாக்கில் வாழ்ந்த வாழ்க்கை போதும் என்று அன்போடு நம்மை உயர்ந்த பரலோக வாழ்க்கைக்கு கொண்டு செல்வார். அங்கு சோதனையோ பிரச்சனைகளோ துன்பங்களோ பள்ளத்தாக்கின் எந்த அனுபவங்களும் இல்லை. நாம் திரும்ப பள்ளத்தாக்கின் வாழ்க்கைக்கு வரவே மாட்டோம். உயர்ந்த உன்னத மலை போன்ற அனுபவத்திலேயே என்றென்றும் வாழுவோம். ஆமென். அல்லேலூயா. ஒரு பாடல் வரிகள் இவ்வாறு சொல்கிறது: அலைகள் படகின் மேல் மோதியே ஆழ்த்தினாலும் கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். அல்லல் நீக்கியவர் அமைதி படுத்தினார். இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல் கண்மணி போல என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே. காணங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவேன், அஞ்சிடேன் அஞ்சிடேன், என் இயேசு என்னோடு இருப்பதால் என்று. ஜெபம் செய்வோமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பள்ளத்தாக்கை போல இருளான சோதனைகளும் பிரச்சனைகளும் எங்கள் வாழ்வில் வரும்போது அவைகளை விட்டு எங்களுக்கு உயர்ந்த மலையின் அனுபவத்திற்கு சென்று அங்கேயே இருந்துவிட தோன்றினாலும் பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் நீர் எங்களுடனே கூட இருக்கிறீர் என்கிற முழு விசுவாசத்தோடு பள்ளத்தாக்கின் வாழ்வை கிறிஸ்துவைப் போல வெற்றிகரமாக முடிக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. நீர் எங்களோடு எப்போதும் இருக்கிறீர் என்கிற விசுவாசம் ஆழமாய் எங்களுடைய இருதயத்தில் பதித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.